வணக்கம் காயத்ரி ஒசூர் அவர்களே, நான் தேனகம் சரவணன், விழுப்புரம் மாவட்டம் வழுதாவர் கிராமத்துலேருந்து பேசுகிறேன். உங்கள் குரல் மெசேஜில் இது மாதிரி எனக்கு ட்ரைனிங் கொடுத்து அடிச்சு ஒன்று கத்துறதுக்கு ஆள் இல்லை, களப்பயிற்சி செய்கிறதுக்கு இல்லைன்னு சொன்னீங்க. இருக்காங்க, இப்போ நான் எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா நாங்கள் அதெல்லாம் சொல்லித்தருவோம். நீங்கள் உங்கள் சொந்த ஊர் எது, எவ்வளோ நிலம் வச்சுருக்கீங்க, என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது பதிவில் போட்டாலும் சரி, இல்லை என்னோடய ஃபோன் நம்பர்லேருந்து நீங்கள் பேசினாலும் நம்ம கேட்டுட்டு உங்களுக்கு வசதியான ஒரு ஒரு வாரம் ஒதுக்கிட்டு, ஒரு 2 நாள் முதல்ல ஒதுக்கிட்டு வாங்க. உங்களுக்கு மேற்கொண்டு பயிற்சி தேவைப்படுதா இல்லையான்றது அந்த 2 நாளில் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு உங்கள் ஊரில் அதை செய்யலாம். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய இது வந்து கீரை காய்கறிகள், அப்படி படிப்படியாக போகணும். போகும்போது ஃபெயிலியர் இருக்காது, பெரும்பாலும் சக்ஸஸ் ரேட்டில் தான் போவீங்க. ஒரு ஒரு இதாக போகும்போது 3 மாதம் பயிர் ஒரு தடவை வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வருஷ பயிர்கள் அதுமாதிரி வச்சுக்க போய்க்க ஆரம்பிச்சிடலாம். எல்லா இதுவுமே வந்து சரியாக வரும். ஏன்னா விவசாயம்ன்றது வந்து நம்ம எதுவும் போய் அதை செய்யப்படுறதில்ல, இயற்கை தான் செய்யுது. நம்ம அதுக்கு ஒத்துழைப்பாக சில வேலையை செய்கிறோம், அவ்வளோதான். அடிப்படை கட்டமைப்பு செஞ்சுட்டு நம்ம ஒத்துழைப்பாக சில வேலையை செய்கிறோம். எங்கள் ஃபார்முக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தா தெரியும், அதுக்கு பேர் டூ நத்திங் ஃபார்மிங் முறையில் தான் நான் நிறைய விஷயம் செஞ்சுன்னுக்கிறேன். சிலது மட்டும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வாங்க, நேரில் பேசலாம், செஞ்சுக்கலாம், உங்களுக்கு கற்றுத்தரோம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா, இப்போ சம்பா பருவம் ஆரம்பிக்குது. நம்ம இந்த தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்போட ஒரு கூட்டுப்பண்ணை வந்து காரைக்கால் பக்கத்தில், அந்த ஊர் பேர் என்ன, முகுந்தனூரில் இருக்குது. அது அவங்க அவங்க பேர் மினிலா. அவங்களும் உங்களை மாதிரி மதுரையிலேருந்து இங்கே வந்து நிலம் வாங்கி முத ஆரம்பித்து ஒரு கூட்டு ஒரு பண்ணை எப்படி இருக்குன்னு சரியாக வடிவமைச்சு அந்த செய்கிறாங்க. ஆனால் அது முழுக்க முழுக்க டெல்டா மாவட்டத்துக்கு உண்டான நஞ்சை சாகுபடி முறையை அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ அதையும் பார்த்துட்டு இங்கேயும் எங்கிட்ட வந்து இது நாங்கள் இப்போ நஞ்சை புஞ்சை ரெண்டுமே பண்ணுறோம். வந்து பார்த்துட்டு களப்பயிற்சி எடுத்துக்கலாம். இங்கே தங்குறதுக்கு இடம் இருக்குது, நீங்கள் உங்கள் வீட்டுக்காரோட உங்கள் குழந்தைங்களோட இங்கே வரலாம், வந்து கற்றுட்டு நீங்கள் போகலாம். நன்றி.